也是可能 ஷீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்மம் வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ருதைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானா ஆத்யத்யனகுலபதேர்வகுலாதிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்வத மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்க்ரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம் நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரஸ்சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜிநிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே தோதாதஸ்யை நமைதமிதம் பூயயதே வாஸ்து பூயஃ அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்னை இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்பா மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பதுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்தொன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய். கிருஷ்ணனை எழுப்புவதாக இந்த பாட்டு இருக்கு. ஆச்சாரியனை எழுப்புவதாக இந்த பாட்டு இருக்கு. ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, அதாவது கிருஷ்ணன் கிருஷ்ணனை எப்படி சொல்லணும்னு கேட்டா நந்தகோபன் மகன் அப்படின்னு சொல்லணுமா? அதுதான் கிருஷ்ணனுக்கு பிடிக்கும். வேற ஏதாவது திருநாமத்தை சொல்லி, அதாவது வைகுண்டநாதன் அப்படின்னும் ஸ்ரீராப்தினாதன் அப்படின்னும் நாம சொல்லக்கூடாது. நாம நமக்கு சமமாக கிருஷ்ணன் நமக்காக வந்து எடுத்த அவதாரத்தை சொல்வதை விட்டு வேற யாருக்காகவோ ஏதோ செய்ததை நாம் சொல்வானே. சௌலபியத்தை குறிக்கக்கூடிய திருநாமத்தை விட்டுவிட்டு பரத்துவத்தை குறிக்கக்கூடிய திருநாமத்தை சொல்லி பயப்படுவானேன். அதனால ஆற்ற படைத்தான் மகனே, நிறைய பசுக்களை எல்லாம் படைத்தவன் நந்தகோபன், அவனுடைய மகனேன்னு எழுப்புறான் இருக்க. அந்த மாதிரி நம்ம ஆச்சாரியர்கள்லாம் அவர்களை சொல்லும் போது இவருடைய மகன் இவருடைய சிஷ்யன் என்று சொல்வதை விரும்புவார்கள். வைஷ்ணவோ வியபதேஷ்டவ்யா நைவ கிராம குலாதிபி விஷ்ணுனா வியபதேஷ்டவ்யா தத்து சர்வம் செய்ய வைக்கும். வைஷ்ணவன் சொல்லச்ச அவனுடைய கிராமத்தையோ அவனுடைய குலத்தையோ அவனுடைய பட்டங்களையோ இதெல்லாம் சொல்றத காட்டிலும் வைஷ்ணவன் அப்படின்னு தெரியும்படி சொல்லணும். கிராமத்தை சொல்வதா இருந்தா கூட வைஷ்ணவன் சொல்லணும். அந்த கிராமத்தினுடைய பெயரே அது வைஷ்ணவ கிராமம். அதனால சில பேர் கிராமத்தை சொல்லுவது வழக்கம். வீராபுரம், நாவல் பாக்கம், இப்படியாக பல கிராமங்கள், இஞ்சிமேடு, எத்தனையோ கிராமங்கள்லாம் சொல்றோம். ஆச்சாரியின் திருநாமத்தை சொல்லிச்சு கிராமத்தை வச்சு நாவல் பாக்கம் சுவாமி, இஞ்சிமேட்டு சுவாமி, கோஷ்டிபுரம் சுவாமி எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் என்ன கேட்டா வைஷ்ணவ கிராமங்கள். அதனால வைஷ்ணவ சம்பந்தம் வேணும், அதை வச்சு சொல்லணுங்கிற மாதிரி ஆச்சாரியர்கள் எப்படி கேட்டா அவளுடைய திருவடி, அடியன் அழகி சிங்கர் திருவடி, அடியன் ஆண்டவன் திருவடி, இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையோ, ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டு சொல்லணும். அந்த மாதிரியாக ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டு சொல்வது விசேஷம்ங்கிறத காமிக்கதா இருக்கு. அற்றப்படைத்தான், நிறைய பசுமாட்டுகளை எல்லாம் படைத்தவன் நந்தகோபன். அந்த நந்தகோபனுடைய குமாரன் கிருஷ்ணன் அப்படின்னார். இந்த இடத்துல ஆற்றப்படைத்தான் அப்படின்னா நிறைய சிஷ்யர்களை எல்லாம் படைத்தவர் ராமானுஜர். அந்த ராமானுஜருடைய மகன் சுவாமி தேசிகன். ஏன் அப்படிங்கிறத ராமானுஜ தயாபாத்திரம் அப்படின்னு இருக்கிறபடினாலையும் ராமானுஜருடைய அபர அவதாரமாக இருக்கிறபடினாலையும் அதனால அப்படியாக குறிக்கிறாராம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பா மாற்றமே பால் செறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான். நிறைய பசுக்கள் வச்சுட்டு இருக்காராம். இதெல்லாம் மேல மேல மேல பால் கறந்துட்டே இருக்கு. ஆச்சாரியர்கள் பால் கறக்கிறா அப்படின்னா உபதேசத்தை கறக்கிறார்கள். அது ஏற்ற பசுமாடு பால் கறக்கும் போது இந்த பாலை ஏற்கக்கூடிய கலங்கள் பாத்திரங்கள் அதெல்லாம் மேல மேல வழியிருக்கு. எதிர்பொங்கி மீதளிப்பார். அந்த மாதிரி இந்த ஆச்சாரியன் உபதேசம் பண்ணும்போது அதை கேட்கிற சிஷ்யர்கள்லாம் கொள்ளியோ அவ இன்னும் மேல மேல பொங்கி வழிகிறார்கள். ஏதோ கிடைச்ச வரைக்கும் போறோம் அப்படின்னு கால் குடமும் அரைக்குடமும் அப்படி இல்லாமல் பூர்த்தியாக உபதேசத்தை வாங்கிட்டு இன்னமும் மேல அவ சொல்றாள். சர்வம் பிரதிபதிசிதீவ அப்படின்னு காளிதாசன் சொல்றான் ஒரு இடத்துல. அது மாதிரி சிஷ்யன்னா எப்படி இருக்குன்னு கேட்டா ஆச்சாரியன் உபதேசம் பண்ணா திருப்பி பதிலுக்கு உபதேசம் அதையே திருப்பி அவருக்கே உபதேசம் பண்ற மாதிரி சொல்லுவாராம் நல்ல சிஷ்யன். அதுபோல இங்க ஆச்சாரியன் சொன்னா அதை மேலும் மேலும் சொல்லும்படியாக பல சிஷ்யர்கள் இருக்கா. சுவாமி பகவத் ராமானுஜர் அவர் திருவாய்மொழிக்கெல்லாம் விசேஷ அர்த்தங்கள் சொன்னார். அதையெல்லாம் முதல்ல திருவாராயிருப்படியில் எழுதி வச்சவர் திருக்குறுகை பிரான் பிள்ளான். அவர் தான் ஏற்ற கலங்கள். ஏற்ற கலங்கள்னா திருக்குறுகை பிரான் பிள்ளான், ஸ்ரீ கூரத்தாழ்வான் முதலானவர்கள், நடாதூர் ஆழ்வான் முதலானவர்கள் தான் ஏற்ற கலங்கள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி நீதளிப்பு மாற்றாதே பால் தெரியும் வள்ளல் திரும்பதுக்கள் ஆற்றப்படைத்தும் வச்சுக்கணும். என்ன கேட்டா ராமானுஜர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்திம காலத்துல ராமானுஜர் அவர் சயனத்துல இருக்கும்போது கவலைப்பட்ட சிஷ்யர்கள் எல்லாம் போய் கேட்டா இனி எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டாலாம் நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கு ராமானுஜரை பிரிஞ்சு இருந்திக்க முடியாது இருக்க முடியாதுன்னா நம் பிள்ளான் இருக்க குறையுண்டோ அப்படின்னாராம். பிள்ளான் இருக்க உங்களுக்கு என்ன குறை அப்படிங்கிறார் பகவத் ராமானுஜரே. அப்படி சொன்ன மாதிரி அதான் ஏற்ற கலங்கள். உதாரணத்துக்கு சொல்றேன், பிள்ளான் கிட்ட அந்த பெரிய பொறுப்போ படிச்சு பிள்ளானை சீபாஷ சிம்மாசனாதிபதியாக்கி பிள்ளானை திருவாய்மொழிக்காகவும் பகவத் விஷயத்துக்கும் சிம்மாசனாதிபதியாக்கி பிள்ளான் இருக்க குறை என்ன அப்படின்னு சொல்லி பிள்ளான் கிட்ட ஹயக்ரீவ விக்கிரகம் அவருடைய ஆராத்திய மூர்த்தியான ஹயக்ரீவ விக்கிரகத்தை கொடுத்து இந்த பிள்ளானை தம்முடைய சீகார புத்தராக அபிமானம் பண்ணி இத்தனை வந்திருக்கார். பிள்ளான் தான் பகவத் ராமானுஜருக்கு சர்வ கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணது எல்லாமே. அதான் எதிர் பொங்கி மெய்தளிப்பா இந்த மாதிரிதான். அவன் கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வான் பத்தி அழகா ஒரு ஸ்லோகம் உண்டு. எல்லாரும் ராமானுஜருடைய சம்பந்தத்தாலே மோட்சம் நினைப்பார்கள், ராமானுஜர் கூரத்தாழ்வான் சம்பந்தத்தாலே மோட்சம் நினைப்பார் அப்படின்னு. கூரத்தாழ்வான் சிஷ்யர் திரு ராமானுஜர் சரணவு சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர். அப்படி பல சிஷ்யர்கள்லாம் ஆச்சாரியனையும் மிஞ்சின பெருமையும் சொல்லும்படியாக பெருமை கொண்டவர் எம்பார். திவ்ய பிரபந்தத்துக்கு விசேஷ அர்த்தங்களை எம்பார் சொல்லி கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியாக அதான் ஏற்ற கலங்கள் பெயர். ஏற்றன்னா ஏற்றுக்கொண்ட கலங்கள் அப்படின்னு மாத்த அர்த்தம் இல்ல, ஏற்ற கலங்கள் தகுதியான கலங்கள், அவருடைய ஞானத்துக்கு ஏற்றதான கலங்கள். பசுமாடு பால் பொழியிறதுன்னா அது 8 லிட்டர் பால் பொழியினா அந்த மாதிரி பாத்திரம் எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப 6 லிட்டர் பாத்திரத்தை எடுத்து வச்சு 4 லிட்டர் நம்ம கறந்தா நமக்கு முடியாது, கஷ்டம். அதனால இங்க ஆச்சாரியனுடைய உபதேசம் பண்ணும்போது அதை ஏற்கும்படியாக கலங்கள்லாம் நிறைய இருக்கும். பாத்திரங்கள் களம் தான் பாத்திரம் தானே, எல்லாரும் பாத்திரம், எல்லாரும் ராமானுஜரையா பார்ப்போம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பா. அப்படி ஆச்சாரியர்கள் என்ன பண்ணா மாற்றாதே பால் சொல்லி கொஞ்சம் கூட விடாமல் அவர்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்க வச்சனங்கள் சொல்ற உபதேசங்கள் சொல்றார். அது ஒண்ணு ஒன்னும் போக்கியமா இருக்கு அப்படின்னா அதை பால் அப்படின்னு சொல்ற. முன்னாடியே நாம பார்த்தோம் சொல்கின்றனர் சொல் அமுதே அப்படின்னு சுவாமி தேசியம் சுரக்கும் சுரவிகள் போல சொல்கின்றனர் சொல் அமுதே. யார் அப்படின்னா கறக்கும் கருத்துடை தேசிகர். நம்ம ஆச்சாரியர்கள் சுரக்கும் சுரவிகள் போல அவர்களே அது பொழியறாம். அப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், இப்படிப்பட்ட பசுக்கள், அதுவும் பெரும் பசுக்கள், அதுவும் வள்ளல் பெரும் பசுக்கள். பெரும் பசுக்கள்னா அவளுடைய மகாத்மியம், எல்லல் பெருமுசுக்கள் அப்படின்னா அவளுடைய சௌலத்தியம், அதாவது ஆயர் பாடியில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் பெரும் பசுக்களா எல்லாம் ஒண்ணு ஒண்ணு யானை மாதிரி இருக்கும், அப்படி வளர்ந்துருக்கு. எல்லாம் 10 லிட்டர் 15 லிட்டர் பால் கறக்கிறது, யானை மாதிரி இருக்கக்கூடியது, நல்ல புல்லு சாட்டு வளர்ந்தது, கிருஷ்ணன் வேணுகானத்தை பருகி வளர்ந்தது. வள்ளல் அப்படின்னா அவ்வளவு பெரிய பசுமாடா இருக்கும், ஆனா அதை சுலபமா கட்டி வைக்கலாம், சுலபமா தடவி கொடுக்கலாம். தன் வள்ளல் தன்மையை உதாரத்தன்மையை காமிக்கிறான் கிருஷ்ணன் மாதிரி. கிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடிய பெருமைக்கும் குறவு கிடையாது, ஆனா கிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடிய வள்ளல் தன்மைக்கும் குறவு கிடையாது. என்ன பிடிச்சு கட்டி போட்டுட்டாடே ஒருத்தி, அந்த மாதிரி இந்த பசுமாடுகள்லாம் அவ்வளவு பெருசா தான் நமக்கே பாக்குறதுக்கு பயமா இருக்கும், ஆனா அது தட்டி கொடுத்து வாழ்னா பின்னாடி வந்துடும், அதை கட்டி போட்டு அப்படியே நிற்கும். அதான் வள்ளல் தன்மை. அதனாலே இந்த ஆச்சாரியர்கள்லாம் பெரும் பசுக்கள் அப்படின்னா ரொம்ப விரிவானா இருக்கா, பெருமையெல்லாம் ரொம்ப விரிவானா இருக்கா, ஆனா சிஷ்யர்களுக்கு விதேயர்களா இருக்கா. சிஷ்யர்கள்லாம் போய் காலக்ஷேபம்னா உடனே ஆரம்பிச்சாங்க, சரி சொல்லலாமா சரி சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ராஜீவ தயாவசம் மதஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல வரும், சிஷ்யனுக்கு தெய்வீக கட்டுப்பட்டவர். அந்த மாதிரியாக சிஷ்யர்களுக்காக அவர்கள் இறங்கி வந்திருக்காங்க. சிறுமாவனிசராய் என்ன யாண்டார் இங்கே தெரியவே அப்படிங்கிற நம்மாழ்வார். சிறுமாமணிசர் அப்படிங்கிற நறுமாவிரை நாள் மலரடை கீழ் புகுதலன்றி அவன் அடியார். சிறுமாமணிசராய் சிறுன சின்னவர், மானா பெரியவர், ஒருத்தரை சின்னவராகவும் பெரியவராகவும் இருக்கார். அது எப்படி முடியும் அப்படின்னா மாமன பெருமாள் போலே அப்படின்னா அவர் சின்னவராகவும் இருக்க பெரியவராகவும் இருக்கார். அந்த மாதிரி சிறுமாமணிசராக ஆச்சாரியர்கள் இருக்காளா. உருமோ பாவியேனுக்கு இவ்வுலகம் மூன்றும் உடன் நிறைய அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லும் போது வாமனாவதார கதை சொல்றார். அந்த மாதிரி இவர்கள் வள்ளலாவும் இருக்கார்கள், பெரும் பசுக்களாவும் இருக்கிறார்கள். வள்ளல் பசுக்கள் ஆற்றப்படைத்தான். இதெல்லாம் ஆச்சாரியர்களை சொல்றதா சிஷ்யர்களை சொல்றதா அப்படின்னா நேற்றே சொன்ன சிஷ்யர்கள் தான் ஆச்சாரியர்கள், ஆச்சாரியர்கள் தான் சிஷ்யர்கள். அப்படி ஆற்றப்படைத்தான். இப்படி பல சிஷ்யர்கள், அவர்களுடைய சிஷ்யர்கள் பல, இதெல்லாம் ஒன்னு ரெண்டு பேர் கிடையாது. ஆற்றப்படைத்தான் ராமானுஜர் வரைக்கும் குரு சிஷ்ய பரம்பரைங்கிறது ஒண்ணுதான். நிறைய சிஷ்யர்கள் இருந்தா கூட பரம்பரையா வரல. ஆலகுண்டாருக்கு இத்தனை சிஷ்யர்கள், நாலுமணியலுக்கு இத்தனை சிஷ்யர்கள் கணக்கு சொல்றார் தேசிகர், ஆனா பரம்பரையில வந்தது ஒண்ணுதான். அப்போ ராமானுஜருக்கு அப்புறம் என்ன கேட்டா 74 பிரிஞ்சு 74 சிம்மாசனாதிபதியில ஏற்பாடு பண்ணி வச்சார். நிறைய ஆற்றான எண்ண முடியாத அளவு சிஷ்யர்கள் ராமானுஜர் அப்படி ஆற்றப்படைத்தான் அப்படின்னா பல சிஷ்யர்களை படைத்தார். சிஷ்யர்கள் புடைசூட இருக்க சரணாகத சார்த்தவா கமீடே அப்படிங்கிற தேசியம், சரணாகத சிஷ்யர்கள் இருக்கா அவளுடைய சார்த்தம், சார்த்தம்னா ஒரு பெரிய கும்பல், அந்த கும்பலுக்கு லீடர் தான் ராமானுஜர். ஒரு முன்னாடி வந்தா பின்னாடி சரணாகதின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வராங்க. அதனால சரணாகத சார்த்தவாகம் அப்படிங்கிறது கட்சி நடத்துற மாதிரி நடத்துறார். கட்சி நடத்தினா தலைவர் போனா பின்னாடி எல்லாரும் ஓடுறா இல்லையா, அந்த மாதிரி ராமானுஜர் வந்து சரணாகத கட்சி நடத்துற பின்னாடி இத்தனை பேர் சரணாகதர்கள் போறா அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஆற்றப்படைத்தான் மகனே அப்படின்னா ராமானுஜருடைய மகன் அப்படின்னு சொல்லும்படியாக முதல்ல சொன்னேன். ஒரு ஆச்சாரியன் இருந்தா ஆச்சாரியனுடைய மகன் அப்படின்னா சிஷ்யர்கள் தான். உத்தரவத்தை பார்க்கிறார் சிஷ்யர்களை எல்லாம். நாகபாபன் சுவாமிக்கு உத்தரவுகள் கிடையாது. முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது போயிடுச்சு, ரெண்டாவது குழந்தை கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் ரெண்டு பேர்னா பகவத் சங்கல்பம் இல்ல போல இருக்கு, உத்தரவாக்கியம் ஒண்ணு இருக்கணும் முடியும், வெறும் குழந்தை பிறந்து வந்து போயிட்டு இருந்தா பகவத் சங்கல்பம் இல்ல போல இருக்கு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிமே சிஷ்யர்கள் தான் என் புத்திரர்கள். அதுக்கப்புறம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, அவருக்கு நூற்று கணக்குல சிஷ்யர்கள். சிஷ்யர்கள்னா என்ன, அங்கேயே வந்து அவாத்திலேயே தங்கிட்டு அவர் திருமாளிகையிலேயே காலக்ஷேபம் பண்ணிட்டு அவர் திருமாளிகையிலேயே மாடு மேய்ச்சு அவர் திருமாளிகையிலேயே இன்னும் சுசுரூஷை எல்லாம் பண்ணி அங்கேயே பாடம் படிச்சு இருக்கிறார். குழந்தைகள் மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி பண்றாலும் அப்படி பண்ண, அவர் ரெண்டு பேருமாக தம்பதிகள் ரெண்டு பேரும் எல்லாரும் அங்கேயே படிச்சு வளர்ந்தவா குருகுலத்துல. அதே மாதிரி சிஷ்யர்களை புத்திரர்களாக பாவிக்க ராமானுஜர் இருக்கார், ராமானுஜருடைய சிஷ்யராக புத்திர பாவத்துல சுவாமி தேசியன் இருக்கார் அப்படிங்கறத நேரத்தை பார்த்தோம். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அவர் எழுப்பார். ஊற்றமுடையாய் பெரியாய், ஊற்றமுடையாய் அப்படின்னா திருடமான பிரமாணம் உடையவரே அப்படின்னு அர்த்தம். கண்ணனுக்கு திருடமான பிரமாணம் என்னன்னு கேட்டா வேதத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு. ஆச்சாரியருக்கு திருடமான பிரமாணம் என்னன்னு கேட்டா அதுவும் வேதத்துல சொல்லியிருக்குங்கிறோம். ஏன்னா வேதத்தை காலத்துல திருடமான பிரமாணம் கிடையாது. யார் சொன்னா அப்படின்னா இவர் சொன்னா அவர் சொன்னாங்கிறது இல்ல, வேதம் சொல்லியிருக்கு அப்படின்னா அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல வேற வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி, நான் தெய்வம் கேசவார் பரம். வேதத்தை காட்டு உயர்ந்த சாஸ்திரம் கிடையாது, கேசவனை காட்டு உயர்ந்த தெய்வம் கிடையாது அப்படின்னார் யாசர். அதனால வேதத்துல ஆச்சாரியன் பத்தி சொல்லியிருக்கான். சத்விஜான அபிகச்சே, வேதாந்தத்தை சொல்லும் போது இதை தெரிஞ்சுக்கிறேன்னா குரு கிட்டதான் போகணும் அப்படின்னு வேதம் சொல்றது. நியம விதிங்கிறாங்க, நியம விதி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா குரு கிட்டதான் போகணும்னா வேற வேற விதமா படிக்க கூடாதுன்னு அர்த்தம். இன்னொரு விதமா படிக்க கூடாது, அவர்கிட்டதான் போய் தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியா தெய்வ வித்யா விதிதா சாதிஷ்டம் பிராபத்து, இன்னொரு இடத்துல சொல்றது ஆச்சாரியன் மூலமா தெரிஞ்ச இந்த வித்யை தான் நல்லதா இருக்கும், மற்ற வித்யா நல்லா இருக்காது அப்படின்னு சந்தோபிஷ்ட சொல்றது. ஆச்சாரியவான் புருஷோ வேத, யார் ஆச்சாரியன் கிட்ட கத்துக்கிறானோ அவன் தான் இது தெரிஞ்சுக்க முடியும், மற்ற தெரிஞ்சு. இதெல்லாம் வேதத்துல இருக்க வசனங்கள், உபனிஷத்துல இருக்க வசனங்கள், இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. வேதமனோச்சி ஆச்சாரியோன் தேவாசீனமனு சாஸ்தி, வேதத்தை சொல்லி கொடுத்து ஆச்சாரியன் உபதேசம் பண்ற அப்படின்னு இருக்கு. இப்படி பார்த்தோன்னா வேதத்தை உபதேசம் பண்றவனும் ஆச்சாரியன் தான், வேதாந்த அர்த்தங்களை உபதேசம் பண்றதுக்கும் ஆச்சாரியன் தான். ஆச்சாரியன் கிட்டதான் கத்துக்கணும்னு கம்பல்சரியா சொல்லுங்க, அதான் நீங்க எழுதிண்டு. வேற விதத்துல வேதமே சொன்னா கூட அவனுக்கு கேட்கக்கூடாது, ஆச்சாரியன்ட்டு தான் போனவன். ஏன்னா சுவாமி சொல்றார் சர்வேஸ்வரன் தானும், சர்வேஸ்வரனா இருக்கக்கூடியவன் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனே பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆச்சாரியாட்ட போய் கேட்டுக்கோன்னு. அர்ஜுன்கிட்ட சொன்னா அர்ஜுனா நீ எங்கிட்ட கேட்டது போறாது, ஆச்சாரியன் கேட்டுக்கோ. நீ எங்கிட்ட கேட்ட நான் கிருஷ்ணன்கிட்டே கேட்டேன் அப்படின்னு நினைக்காத. நான் கிருஷ்ணன்கிட்டே படிச்சுட்டேன், ஏன்னா உனக்கு வேணும் எனக்கு தெரியும், உனக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு சாட்சாத் கிருஷ்ணனே வந்து சொல்லி கொடுத்துட்டான் அப்படின்னு நினைக்காத. நீ ஆச்சாரியன் கிட்டதான் போகணும், ஏன்னா அதுதானே வேதாந்தம். அதனால நீ போய் ஞானிகள் கிட்ட போய் ஆசிரியம். தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையாம் உபதேஷியந்திதே ஞானம் ஞானில தத்துவ தரிசினஹா, அவளை போய் சேவிச்சு. ஏன்னா எங்கிட்ட கேட்ட மாதிரி கேட்கக்கூடாது, கேட்டத்துல மேல உட்காந்து கேட்டுருக்கேன் நான் கேளுமென்றிருக்கேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீ அவளை ஆசனத்தில் உட்காந்து வச்சு நீ கேளுக்க, பிரணிபாதம் பண்ணணும், பரிப்பிரஷ்னம் பண்ணணும், சேவை பண்ணணும், அப்படி கேட்க வேண்டியதுவா? குரு சுசுருஷையா வித்யா, வேற எதுல வித்யா வராது. அதனால அந்த மாதிரி ரீதியில் நீ வித்யா கேட்கணும் அப்படின்னு யார் சொன்னது? யாருன்னா சர்வேஸ்வரன். எல்லாரையும் எல்லா இடத்துலயும் நியமனம் பண்றவன், இந்த விதத்துல நம்மளை நியமனம் பண்ணி வச்சிருக்கான். அதனால அப்படி ஆச்சாரியனுடைய பெருமை, அவர் தரக்கூடிய ஞானத்தினுடைய பெருமை வேதத்தில் இருக்கு, அதான் ஊற்றமுடையாள் அப்படின்னு. பெரியாள் அப்படின்னா அந்த வேதத்துல கூட சொல்ல முடியாத அளவு பெருமை படைத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அதுவும் ஆச்சாரியனுடைய பெருமையை பூர்த்தியா சொல்ல முடியாதான். அந்த அளவு த்ரையந்த பிரதிநந்தனீய விவிதோ தந்தா ஸ்வதந்தா மிக அப்படிங்கிற ஏதே மச்சம் அபோட மன்மத சரோன் மாதாய நாதாதய. நாதமுனிகளை பத்தி சொல்லச்ச தேசியம் சொல்ற நாதமுனிகள் ஆச்சாரியர் சொல்ற கவியோ, இவாளுடைய பெருமையை வேதம் தான் சொல்லணும், நாம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பெருமையை படைத்தவர். ஏன்னா உபாசகம் ஒருத்தன் இருக்கா வச்சுக்கோங்க, உபாசனம் பண்ணக்கூடியவன் உபாசகம் இருக்கா வச்சுக்கோங்க, அவன் பெருமையை நாம என்ன சொல்ல முடியும்? வேதம் தானே கொண்டாடுறது, பிரம்ம வித்து பிரம்ம வித்து பிரம்ம வித்துன்னு கொண்டாடுறேன். அந்த மாதிரி வேதத்திலே கொண்டாடுறது பிரம்ம விதாத்மதி பரம்ங்கிறது பிரம்ம வேத அப்படின்னு சொல்லி இருக்கு, பல சொல்லிருக்கேன். உபனிஷத்து தான் சொல்லணும் அவா பெருமையை. வேதங்கள்னாலே கொண்டாடப்படக்கூடிய பெருமைகள் படைத்தவர்கள், வேதங்களாலே கூட முழுவதும் தெரிஞ்சுக்க முடியாத அளவு பெருமையை படைத்தவர்கள் இந்த ஆச்சாரியர்கள். அதான் ஊற்றமுடையாய் பெரியாய் அப்படின்னா. இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா ஊற்றமுடையாய் அப்படின்னா ஒரு தார்டியம் என்ன கேட்டா சிஷ்யர்களை ரட்சிப்பதில் ஊற்றமுடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். சிஷ்யர்களை ரட்சிக்கணும்னா சிஷ்யர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து ரட்சிக்கணும் இல்லையோ, அதுல அவர்களுக்கு ஊற்றம் வந்தாதான் நடக்கும். என்னன்னு கேட்டா ஓயாவது உழைக்கிறார் நாவல்பாக்க சுவாமி காலக்ஷேபம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 7 மணிக்காரம் 8 மணிக்காரம் நடக்கும் காலக்ஷேபம். எத்தனை சிரமப்பட்ட கார்த்தால ஒரு 3 மணிக்காலும் சாயங்காலம் ஒரு 3 மணிக்காலும் விடாம சொல்லிட்டு இருக்க, அவர் எத்தனை சிரமப்பட்டு அதை சொல்லுவார். அப்போ ஏன்னு கேட்டா தான் ஊற்றம், அதான் ஏதாவது சிஷியர்களை காப்பாற்றணும், அவர்களுக்கு ஞானத்தை உபதேசம் பண்றதுதான் காப்பாற்ற. அதுல எத்தனை கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்கிறது அவர்கள்லாம் சரி அப்படியானா சரி அப்படின்னு விடமாட்டான். டாக்டர் எல்லாம் வந்து சொன்னார், நீ மதுராந்தக சுவாமிட்டு டாக்டர் வந்து சொன்னார், நீ வந்து வயசாயிடுத்து ரொம்ப, இன்னும் வார்த்தை அதிகமா சொல்லக்கூடாது, அதெல்லாம் தாங்காது, சரீரம் தாங்காது, அதனால என்ன பண்ணுவோம்னா பாடம் சொல்றது நிறுத்துங்க. அவர் காத்தால காலக்ஷேபம் பண்ணுவார், காத்தால காலக்ஷேபம் சொல்லுவார், மத்தியானம் வந்து பிராச்சீன நியாயம் பாடம் சொல்லுவார், சாயங்காலம் நவீன நியாயம் பாடம் சொல்லுவார். இது 3 விஷயம் இருந்த. இதை தவிர சந்தைகள் யார் யார் வந்து திடீர்ப்பு வந்து சந்தை இதெல்லாம் அதெல்லாம் வந்து சொல்வார், அங்கங்க உபன்யாசம் அதுக்கெல்லாம் போவார். இதெல்லாம் சாயங்காலம் ராத்திரில சந்தேகம் கேட்கவோ அப்படி இருந்தது. நாலு முக்கிய இதே தான் காரியம், காத்தால மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி அப்படி இதே தான் காரியம். டாக்டர் கிட்ட வந்து டாக்டர் வந்து இப்படி சொல்லிட்டார், நீங்க வார்த்தையை சொல்றதை குறைச்சிக்கணும், அதனால இந்த காலக்ஷேபங்களா நீக்கிருமா, சரி அதனால என்ன லாபம்னு கேட்டார். நான் அதனால என்ன லாபம்னா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம், எனக்கு தான் வயசாயிருக்கு, மனுஷன் ஜீவிக்கணும் இல்லையா அப்படின்னா அப்படி ஒண்ணு இருக்கணும் தேவையில்லைன்னு தலைவர். ஏன்னா காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தா இருக்கணும், இல்லாம எதுக்கு இருக்கிறது, அதனால இதனால போயிடலாம் அப்படின்னா நிம்மதியா போயிடலாம், அதுக்காக காலக்ஷேபத்தை விட்டுட்டு உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேன்னு கேட்கவே இல்லை. கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் பாடம் நடத்திட்டு தான் இருந்தேன். அதான் சிஷ்யர்கள் கிட்ட அத்தனை இது, அதான் ஊற்ற முறையாய் பெரியாய் அப்படின்னா அது அத்தனையும் செஞ்சுட்டும் நான் உங்களுக்கு செஞ்சே இல்லாம தனக்கு ஒரு லாபமா நினைச்சுக்கூடிய இத்தனை பாடு போட்டுட்டும் தன் லட்சணேன சுமப்பு வீரட்சி, அவளை காப்பாத்துறது மாத்திரம் இல்ல தன்னையும் தானே காப்பாத்திக்கிறான். என்ன கேட்டா என் சொரூபம், நான் காலக்ஷேபம் சொல்ல, காலக்ஷேபம் சொல்றது எனக்கு சொரூபமா இருக்கு, காலக்ஷேபம் சொல்றது எனக்கு அனுபவமா இருக்கு, யுக்தி காந்தா இருக்கான். ஒரு சமயம் என்ன பண்ணா மதுராந்தக சுவாமி கிட்ட அவர் சாயங்காலம் நியாய பாடம் சொல்லுவார். அப்ப வந்து ஒருத்தர் வந்து போய் கேட்டார், ஒரு பெரியவர் போய் கேட்டார், ரொம்ப திருநட்சத்திரம் நிறைய ஆயிடுச்சு, டாக்டரும் வார்த்தையை குறைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற, அதனால வேதாந்த மாத்திரம் சொல்றதுன்னு வச்சுக்கலாம், நியாயம் வேண்டாம், நியாயசாஸ்திரம் வேண்டாம், வேதாந்த சாஸ்திரம் வேதாந்த காலக்ஷம் மாதிரி வேதம் திவ்ய பிரபந்தம் பகவத்கீதை மாத்திரம் சொல்றதுன்னு வச்சுக்கலாம், நியாயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் அழகா பதில் சொன்னார், யுக்திகாந்தா கிருதாந்தாஹா அப்படின்னு தேசியனுடைய வார்த்தை, வேதாந்த சித்தாந்தங்கள் இருக்கோயோ அது கூட யுக்தியில தான் நிக்கிறது மொத்தமே, வேதம் பிரமாணமா இருக்கு, ஆனா இன்னொருத்தர் யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்ற முடியும், அதனால அதுக்கு யுக்தி பிரதானமா இருக்கு, அந்த யுக்தியை சப்ளை பண்றது மொத்தமும் நியாயசாஸ்திரம் எல்லாமே. அதனால யுக்தி காந்தாகா கிருதாந்தாகா சித்தாந்தங்கள்லாம் நிக்கிறனா யுக்தி வேணும் இல்லையோ, யுக்தி வந்து நியாயசாஸ்திரம் படிச்சதான் ஆகணும், சொல்லித்தானே ஆகணும், அதனால பின்னாடி வாழ்க்கை சொன்னா இவர்கள்னால வேதாந்த சாஸ்திரம் நிற்கும், அதனால அதுவும் தேவையா இருக்கு அப்படின்னு சொன்னாரா. அதனால ஊற்றமுடையாய் தெரியாய் கஷ்டப்பட்டாவது இதெல்லாம் சொல்லி கொடுப்பார், உலகின் தன்னுடைய லாபமா நினைக்க, அவா உலகின் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய். அடுத்தது அவதாரம் பண்ணவர்கள், உலகினில் தோற்றமாய் நின்ற, இந்த உலகத்திலே வந்து பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த உலகத்திலே வந்து அவதாரம் பண்ணவர்கள் அப்படின்னு சொல்லணும். பெருமாள் அவதாரம் பண்ண மாதிரி ஆச்சாரியனும் அவதாரம் பண்ண அப்படின்னு, ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அன்யாம் நமன்யாமகே யஸ்யாசோ பஜதே கதாசித ஜகத் பூமா ஸ்வயம் பூமிகாம் மக்னானாம் பவினாம் பவார்ணவசமுத்தாராய நாராயணா. எல்லாரும் சம்சாரத்தை கடக்கணுங்கிறதுக்காக காரணம் பண்ணணுங்கிறதுக்காக நாரணன் நாராயணனே ஆச்சாரியனா வந்து பிறக்கலாம். பீதக ஆடை பிரானா பிரம குருவாகி வந்து அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற, பீதாம்பரதாரியான கிருஷ்ணனே குருவாக வந்திருக்காருங்க அப்படிங்கிற, பெருமாள் ஆனவர் உறங்கும் பெருமாள், ஆச்சாரியன் ஆனவர் உலாவரும் பெருமாள் அப்படின்னு ரெண்டு பேருக்கு வித்தியாசத்தை அழகா சொல்லியிருக்கா. கோயில இருக்கார் அவர், இவர் நமக்குள்ளே நடமாடின்னு இருக்கார் இவர். அதனால ஞானத்தை கொடுத்து ஒரு ஒரு ஜீவனா கூட இருக்கட்டும், அந்த ஒரு ஜீவனுக்கு ஞானத்தை கொடுத்து அனாதிகாலமா அவன் எடுத்துன்னு வந்திருக்கிற சம்சாரத்தை அவனுக்கு கழிச்சு அவனுக்கு மோட்சத்துக்கு கூட்டினு போறான்னா இப்படிப்பட்ட ஒரு சாதனை இது. இந்த சாதனை அவர் செய்யறாருன்னா அவர் அவதாரம் இல்லாம எப்படி இருக்க முடியும், ஏதோ சாதாரணமா ஒண்ணுமில்லாத சாதனையும் செய்ய முடியல, இரும்பு இரும்பு ஒரு காலத்துல பித்தளையை சொர்ணமாக்கணும் அப்படிங்கிறதுக்கு படாதுபாடு விட்டுருக்கான், ரசவாதங்கள்லாம் வச்சு ரொம்ப படாதுபாடு விட்டுருக்கான் பித்தளை சொர்ணமாக்குற வித்தியக்காக. கிருஷ்ணீர் அது நடக்காது, அது முடியாதுன்னு முடிவு பண்றான், அத பித்தளை சொர்ணமாக்குறது முடியாது, ஆனா சம்சாரியை மோட்சத்துக்கு கொண்டு போக முடியும் இவளால அது முடியாத காரியம். ஆனா இது இவளால முடிஞ்ச காரியம். என்ன என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பித்தளை சொன்னமாக்குறது போலதான் இதுவும். பித்தளை எப்படி சொன்னமாக்க முடியும்? சொன்னமாக்க முடியாது. அந்த மாதிரி சம்சாரத்துல பாபமே பண்ணிட்டு வந்தவனை போய் எப்படி மோட்சத்தை போய் இருக்க முடியும்? அவனை ஒரு பாபமும் இல்லாதவனா மோட்சத்துல எப்படி இருக்க முடியும்? ஏதோ மோட்சத்துல நித்திய சூரியன் இருக்கானா அது பரவாயில்ல. இவனை எப்படி வைக்க முடியும்னா, பித்தளையை சொர்ணமாக்க முடியாது, தங்கமாக்க முடியாது, இவாளையும் மோட்சத்தில் ஆக்க முடியாது. ஆனா செய்யறாளே அப்படின்னா நம்மளால முடியாது, ஆனா பெருமாளால முடியும். அதனால பெருமாளே வந்து அவர்தான் பித்தளை பித்தளையாக்கினவரே அவர் தான். பித்தளையும் பித்தளையாக்கி சொர்ணத்தை சொர்ணமாக்கினார். அவர் தேவைப்பட்டா பித்தளையும் சொர்ணமாக்குவார். பாதுகாப்பு சாஸ்திரத்தில் இந்த ரகசியத்தை சொல்ற சுவாமி தேசியம், பித்தளையை சொர்ணமாக்குற மாதிரி நீ எப்படி பண்றியே அப்படின்னு பாதுகையை கேட்கிறார். அந்த மாதிரி இங்க இந்த ரசமாதம் எங்க கத்துட்டேன் கேக்குறேன். ஏன்னா ஒண்ணுமே வண்டையில ஏறாது, ஞானமே வராது சிஷ்யனுக்கு. ஆனா அவனுக்கு இவர் என்ன பண்றான்னு தெரியல, அவனையும் மோட்சத்துக்கு வச்சுங்க. ஏ கொஞ்சமா ஞானம் தான் வராது, மரவண்டையா, ஆனா அவனையும் மோட்சத்துக்கு கூட்டின்னு போற அப்படிங்கறதுதான். அது அவதாரத்தினுடைய பெருமை. சுவாமி ராமானுஜர் அப்படிங்கிறவர் பஞ்சாயுதங்களுடைய அவதாரம், சுவாமி ராமானுஜர் விஸ்வசேனருடைய அவதாரம் அப்படின்னு தேசியம் சாதித்தார். சுவாமி வேதாந்த தேசியம் திருவேங்கடமுடையானுடைய அவதாரம், அவர் திருமணியனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றது. இப்படி இவர்கள் எல்லாருமே அவதார புருஷர்கள். இந்த உலகத்துல வந்திருக்கிறது நமக்காக வந்திருக்காங்க. உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலனாயி மாற்றாருணக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போனே. மாற்றாருன்னா சத்துருக்கள், பரமதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் நேர ராமானுஜர்கிட்டையும் தேசியம் கிட்டையும் இங்கெல்லாம் வந்து தோத்து போயிட்டா. எல்லாரும் தோத்து போய் கடைசியில் கை கூப்பி நிக்கிற மாதிரி நாங்க நிக்கிறோம், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். ஆற்றாது வந்து உன் அடிபணியமா போனே போற்றியாம் வந்தோம். அவர்கள்லாம் தோற்று வந்தார்கள், நாங்கெல்லாம் போற்றி வந்தோம். அவர்கள்லாம் உன்னுடைய பலத்துக்கோ உன்னுடைய வீரத்துக்கோ உன்னுடைய பிரபாவத்துக்கு தோற்று வந்தார். நாங்கள்லாம் உம்முடைய சௌசீல்யத்துக்கும் உங்களுடைய குணங்களுக்கு தோற்று நாங்க வந்திருக்கோம். வந்திருக்கிற ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கோம். என்னன்னு கேட்டா, அவர்களும் தோற்று வந்திருக்கா, நாங்களும் தோற்று வந்திருக்கோம். அவர்களும் வேற கதி இல்லாம வந்திருக்கா, நாங்களும் வேற கதி இல்லாம வந்திருக்கோம். அவர்களும் உங்க அனுகிரகத்தை நம்பி வந்திருக்கா, நாங்களும் உங்க அனுகிரகத்தை தான் நம்பி வந்திருக்கோம். எல்லாம் ஒண்ணுதான். அவர்களும் அகங்கார அவகாரங்களை விட்டு வந்திருக்கோம், நாங்களும் அகங்கார அவகாரங்களை விட்டு அபிமான அடுத்த பாட்டுல வரப்போறது. அதனால அபிமானத்தை விட்டுட்டு தான் வந்திருக்கோம். ஆனா வந்த விதம் மாத்திரம் எப்படி வந்தா, அதுக்கு முன் விதம் ஒன்று இருக்குல்ல, அது மாத்திரம் வேற. அவர்கள தோற்று போய் வந்திருக்கோம், நாங்க குணங்களுக்கு தோற்றுருக்கோம். அவர்கள் உன்னுடைய வீரத்துக்கு தோற்றுருக்கான்னு வச்சுப்போம். அவர்கள்லாம் உங்களுடைய ஞானத்துக்கு தோற்றுருக்கார்கள், நாங்கெல்லாம் உங்களுடைய சௌசீல்யத்துக்கு தோற்றுருக்கோம், உங்களுடைய சௌலபியத்துக்கு தோற்றுருக்கோம். அதனால ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போனே அப்படின்னு அவர்களை உதாரணம் ஆக்கிற இங்க கிருஷ்ணன் சொல்லிச்சும் அப்படிதான். சத்துருக்கள் வந்த மாதிரி நாங்க வந்திருக்கோம் அப்படிங்க. ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போனே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேனோ ரெம்பாவாய். நான் வந்து மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம், இங்க மாத்திரம் இல்ல உங்களுடைய திருவடிகளே எங்களுக்கு சரணம் அப்படின்னு போற்றி வந்திருக்கோம். இந்த லோகத்துல மாத்திரம் இல்ல, சீவகந்த லோகத்திலையும் உங்களுடைய திருவடிகள் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு உபாயமாகவும் ஸ்தலமாகவும் இருக்கக்கூடியவை ஆச்சாரியனுடைய திருவடிகள் தான் அப்படிங்கறதுனால தேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு திருவடிக்கு பல்லாண்டு பாடினார் இல்லையா, அந்த மாதிரி ஆச்சாரியன் திருவடிக்கு நாங்கெல்லாம் பல்லாண்டு பாடிந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். இதுல ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதிருப்பான்னு திருப்பி திருப்பி இந்த பசுக்கள் விஷயத்தை சொல்ற ஆச்சாரியனை சொல்லச்ச. ஏன்னு கேட்டா நிறைய பாலை பொய்யக்கூடியது பசுதான், அந்த மிருகத்துக்கு அப்படி ஒரு சக்தி. அதுக்கு வேதத்தில் ஒரு கதை இருக்கு எதனால வந்தது, அது பெருமாள் கொடுத்திருக்கிற சக்தி. அதே மாதிரி நிறைய வாக் அமிர்தத்தை வருஷிக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள் சிஷியர்களுக்காக. அதை எத்தனை சொன்னாலும் போறது, மூணு தடவை இல்லை, நாலு தடவை இல்லை, பத்து தடவை இல்லை, நித்தியமே சொன்னது இருக்கு. உண்மையில பார்த்தா நித்தியம் சொல்லிகிட்டே இருக்கணும், இவர் இப்படி பண்ணார் இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கணுமா. அந்த மாதிரி இவர் பல தடவை சொன்னா கூட அதுல வந்து ஒரு திருப்திங்கிறது இல்லாதபடி அப்படிப்பட்ட மகோபகாரம். போற்றி உகப்பதும் பொந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே அப்படிங்கிற நம்ம ஆச்சாரியருக்கு நம்ம என்ன பிரத்யுபகாரம் பண்ண போறோம்? ஏன்னா பிரத்யுபகாரம் ஒரு உபகாரம் பண்ண முடியாது நம்மளால. என்ன என்ன பண்ணலாம் கேட்டா போற்றி உகப்பம், அவர்களை வந்து போற்றி லோகத்துல எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்றத தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது எங்களால அப்படின்னா. இது உபகாரம் இல்லை, இது எங்க சொரூபத்துக்காக நாங்க பண்றது. ஏன்னா கிருதஜ்ஞனா இருக்கணும், நாங்க எங்களுக்கு பெரிய உபகாரம் பண்ருக்கேன். அப்படி ஏற்றி வனத்து எழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றி நவர்த்து ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான். மனசுல விளக்கேற்றி மனசுல இருக்க இருட்டை போக்கின அவருக்கு ஒரு பிரச்சுக்காரம் நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு. அதனால அப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரையே குறிக்கிற மாதிரி இருக்கு இந்த பாட்டு. அதுலயும் பிரதானமாக ரெண்டு ஆச்சாரியர்களை சொல்லுவதாகவும் இந்த பாட்டு ஆச்சரியமாக அமைந்திருக்கு. இப்படி எல்லாம் ஆச்சாரியனை சொல்லி சொல்லி சொல்லி கடைசியில பெருமாள் கிட்ட போக போறேன், அவங்க கிட்ட சரணாகதி பண்ண போறேன், ஆச்சாரியன் கிட்டையும் சரணாகதி பண்ண போறேன், ஆச்சாரியன் தானே சரணாகதி பண்ண போறேன். அதுதான் திருப்பாவையில கடைசியில வரப்போறது. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.